ஐத பூவின் கண்ணி குறும்பில் தொட்டு தொட்டில்ல கண்ணும் கண்ணும் தேடி ஒழிஞ்சு கண்டு கண்டில்ல மனசில் நிறைய மனம் குழம்பிய மதுர நம்பரம் விரல் முறிஞ்சு மனசில் நிறைய மனம் துளும்பிய மதுர நம்பரம் பம்ப சிரிச்சு சன்னம் சின்னம் முத்து தெரிச்சு துழகி சிதறி வெள்ள தாமரா தென்னி பம்ப சிரிச்சு சன்னம் பின்னம் முத்து தெரிச்சு துழகி சிதறி வெள்ள தாமரா போல கையல் வீசி என்னை ஓலத்தில் தாளத்தில் மாடி விழிச்சு செய்த பூவின் கண்ணி குறும்பில் தொட்டு தொட்டில்ல கண்ணும் கண்ணும் பாடி ஒழியோ கண்டு கண்டில்ல கேட்ட ரகசியம் கண்ணும் கண்ணும் கண்டு ரசிச்சு மனசில் மயங்கும் சொப்ன மர்மரம் காதும் காதும் கேட்ட ரகசியம் கண்ணும் கண்ணும் கண்டு ரசிச்சு மனசில் மயங்கும் சொப்ன மர்மரம் இக்கிளிக்கு புஞ்சிலங்க காதோல கைவள பழுங்கு மோதிரம் பூவின் கண்ணி குறும்பில் தொட்டு தொட்டில்ல கண்ணும் கண்ணும் தேடி ஒழிஞ்சு கண்டு கண்டில்ல முள்ளாலே விரல் முறிஞ்சு மனசில் நிறைய மனம் துளும்பிய மதுர நம்பரம் கைத பூவின் கண்ணி குறும்பில் தொட்டு தொட்டில்ல கண்ணும் கண்ணும் தேடி ஒழிஞ்சு கண்டு கண்டில்லா